மையத்தோ ஆழ்வீர்கள். இரண்டாவது பாட்டு. முதற் பாட்டில் பகவானாக வற்றாத மடிவில் நீராடி அவன் அருளாகிற தண்ணீரை பருகி மோட்சமடைய விழையும் நல்லோர்களை பற்றி பேசினான். அவர்கள் பகவானை கண்ணனை நேரில் சென்று அனுபவிக்க ஆர்வமுள்ளவர்களை நோன்புக்கு வர அழைக்கிறாள். ஆயினும் அதற்காக நாம் நம் கடமைகளை செய்ய வேண்டும். செய்யக்கூடாதவைகள் ஆறு, அவற்றை தவிர்க்க வேண்டும். விரதமனுஷ்டிக்கும் காலத்தில் நெய் உண்ணாமலும் பாலை பருகாமலும் பிறரை கவரக்கூடிய அழகு பொருள்களை, அதாவது கண்களுக்கு மையிடுதல், நறுமணங்கமழும் பொடிகளை பூசுதல் ஆகியவற்றை தவிர்த்தலும், குழலில் மலர்களை சூட்டிக் கொள்ளாமலும் செய்யக்கூடாதவற்றை செய்யாமலும் விழிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். ஆடிப்பாடி நீராடி ஐயமிட்டு பிச்சையிட்டு செய்ய வேண்டியவைகளை செய்ய உகப்புடன் அவற்றை எண்ணி பார்க்க வேண்டும். முதலில் திருப்பார்க்கடலில் பையத்து என்ற பரமனின் திருவடிகளை துதிக்க வேண்டும். பின்னர் அவன் திருவடி தாமரைகளை போற்ற வேண்டும். அதுவே நமக்கு முக்தியை கொடுக்கும். ஆழ்வார்கள் அவன் திருவடிகளை பாடி அதன் கீழ் அமர்ந்து புகுந்தார்கள். ஆண்டாளின் தந்தையான பெரியாழ்வார் உன் சேவடி செவ்விய திருக்காப்பு என்று உருகி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடினார். சுவாமி தேசிகன் திருவேங்கடமலையை கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு என்றார். பகவத் ராமானுஜரோ கெஜ்ஜித்தில் ராமன் பரமன் திருவடிகளில் சரணடைவதை காட்டும் துவயமந்திரத்தை எப்பொழுதும் நினைக்க சொன்னார். இங்கு பார்க்கடலில் துயிலும் பரமனை கோதை குறிப்பிடுகிறார். ஏன், துயிலும் பொழுதுதான் பரமனின் அழகை நன்கு அனுபவிக்க முடியும். சரையு நதி கரையில் ராமனை எழுப்ப முயன்ற விஸ்வாமித்திரர் ராமனின் அழகில் ஈடுபட்டு இந்த கண்கொள்ளா காட்சியை கோசலை 12 ஆண்டுகள் அனுபவிக்கும் பாக்கியத்தை பெற்றாளே என்று மனமுருகி ராமனை எழுப்புவதையும் மறந்து ஆனந்திக்கிறார். ஆண்டாலும் யோக நிதிரியில் அவன் அழகை உட்கண்ணால் கண்டு பிறரையும் அனுபவிக்க செய்யும் பரமன் அடிபாடி உய்ய விழைகிறாள். இதற்காக விடியற்காலையில் நீராடினால் பகவத்கிருபையை கிட்டும் என உணர்த்துகிறாள். பகவத் அனுபவம் கிடைத்தால் பசி ஏது? பின் நெய்யையும் பாலையும் உண்ணுவதற்கு தேவை ஏது? பசியே இருக்காதே. இவர்களுக்கு உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன்தானே. இங்கு பார்க்கடல் என்பது கோகுலமும் ஆகலாம். ஒவ்வொரு வீட்டிலும் வள்ளல் பெரும்பசுக்களின் பால் வாங்க வாங்க குடம் நிறைந்து வழிகிறதே. நந்தகோபன் திருமாளிகையில் துயிலும் கண்ணனை எழுப்பத்தானே சிறுமிகளை அழைக்கிறாள். மேலும் நோன்பு காலத்தில் ஆச்சாரியர்களோ பிரம்மச்சாரிகளோ துறவிகளோ நம்மிடம் உள்ளதை கொடுத்து உபசரிக்க வேண்டும். கையில் எதுவும் இல்லாவிடில் கொடுக்கக்கூடிய வள்ளல்களை கைகாட்டி அறிமுகப்படுத்தி உதவ வேண்டும். வேதம் நம் வீட்டிற்கு விருந்து வந்தால் எதுவுமில்லை என மறுக்காதே, அது விரதம் என எந்த வழியினாலாவது பெற்று அன்னத்தை சேமித்துவை என்கிறது. இவ்வாறு ஆண்டாள் அனைவரும் சம்சாரத்தில் இருந்தவாறே கண்ணனை அடைந்து உய்யும் வகையை உபதேசிக்கிறாள்.